செல்லகுமார் வணக்கம். உண்மைதான், நம்ம ஒன்றே ஒன்றா வச்சுருக்கும்போது, தனியாக ஒரு கண்ணு மட்டும் வச்சுருக்கும்போது, கண்ணு கட்டின இடம் வரைக்கும் அதுக்கு வெளிச்சம், வெப்பம், சத்துக்கள், காற்று, நீர் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அதுக்கு தடையே கிடையாது, உலகமே என்னது தான்ட்டு வளரும் அது, சரியா? ஆனால் நம்ம தோட்டத்தில் வைக்கும்போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மேலே அதுக்கு அனுமதி இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு அனுமதி இல்லைன்னு இல்லை, அனுமதி இருக்குது, அது எடுத்துக்கிறதுக்கு தயாராக தான் இருக்குது, ஆனால் நம்ம கொடுக்கறதில்ல. இந்த இடத்துக்குள்ளே உள்ள சத்துக்கள் மட்டும்தான், இந்த இடத்துல உனக்கு கிடைக்கிற வெளிச்சம் மட்டும்தான், இங்கேருந்து உனக்கு கிடைக்கிற வெப்பம் மட்டும்தான், இந்த இடத்துல தான் ஸ்பேஸை கூட நீ அடைச்சிக்கிட்டு வளர முடியும். அப்படி இல்லைன்னா வேணால் மேல் நோக்கி வேணால் போகலாம், அல்லது கீழ் நோக்கி போகலாம், அவ்வளோதான். அதுக்கும் வந்து தேவையான அளவு சத்துக்கள் இருந்தால் தான் அதால் போக முடியும். பஞ்சபூத கோட்பாடுகளின் அடிப்படையில் பூமியை பொறுத்தவரையில் ஒவ்வொன்றும் அதாவது எடுத்துக்கிற விகிதாசாரம் ஒவ்வொன்றையும், சிலது நீர் அதிகமாக எடுத்துக்கும், சிலது காற்றை அதிகமாக எடுத்துக்கும், சிலது வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் அதிகமாக எடுத்துக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கோட்பாடுகளோட பூமியில் உயிர்கள் இருக்குது. இதில் நம்ம சொல்கிறது மாதிரி, அவர் செந்தில்குமார் சொன்னது மாதிரி, நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு தானே நம்ம வந்து தீர்மானிச்சிடறோம், இவ்வளவு தான் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு அதனுடைய சுதந்திரத்தன்மை இல்லை. அதுக்கு சுதந்திரமாக வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் அனுபவிக்கலாங்கிற சுதந்திரத்தன்மை இல்லை. அதனால் அதனுடைய வளர்ச்சி நிலை கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தோட்டங்கள் அது மாதிரி விட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இப்போ 15 வாழை தார் போட்டுச்சுனீங்களே, தோட்டத்தில் ஒரு 5 சென்டில் இது மாதிரி முழுசாக விட்டு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எத்தனை தார் போடுது, எவ்வளோ மரம் வருது, என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாழைப்பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப கிட்டத்தில் வைக்கிற வாழையை வந்து ஒரு 12 அடி 15 அடியில் 4 வாழை வைக்கிறதுக்கு பதிலாக 30 அடி தூரத்தில் 4 வாழையை ஒரே இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாழையோட வளர்ச்சியும் அதனுடைய விளைச்சலும் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 15 அடி இடைவெளியில் 4 வாழை இருக்குது, அடுத்த 15 அடியில் இன்னொரு 4 வாழை இருக்குது, அது மாதிரி ஒரு 60 வாழை 15 அடி இடைவெளியில் 4 வரிசையில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதையே நீங்கள் 4 வாழையும் சேர்த்து ஒன்றா 30 அடி இடைவெளியில் வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்றில் ரெண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வாழையோட வளர்ச்சி மற்றும் அதனுடைய காய்ப்பு திறன் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். காரணம், மிகப்பெரிய அளவில் இடைவெளி கிடைக்குது. ஆனால் மிக சரியாக பிரித்து கொடுக்கும்போது அதுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு அல்லது தாழ்வு மனப்பான்மை, தனக்கு இதுக்கு மேலே வளர முடியாது, அல்லது போட்டி, அல்லது உண்மையாகவே ஒன்றுக்கொன்று இடித்து கொள்ளுதல், அது மாதிரியான பண்புகள் வரதுனால தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக்குது. அதுவே 30 அடி இடைவெளியில் கொண்டு வந்து நீங்கள் 4 வாழையை ஒன்றா சேர்த்து வைக்கும்போது, அதுக்கு அதோட திசையில் அது எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அந்த திசையில் அதுக்கு போதுங்கிற அளவுக்கு மேலே வெளிச்சம், வெப்பம், காற்று, நீர் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிதுங்கிற நம்பிக்கையில் அது பாட்டு மிக உயரமாக வளரும். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். நம்ம அளந்து மிக சரியாக பிரிக்கும்போது அங்கே வந்து இயல்பாகவே அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதாவது தாழ்வு மனப்பான்மை, தனக்கு இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு அறிவு நிலை, இதெல்லாம் வர்றதுனால அதுக்கு மேலே அது வளர்றதில்லை. இதுதான் உண்மை. நீங்கள் தோட்டத்தில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், தோட்டத்தில் ஒரு 4 மரத்தில் மட்டும் பக்க கண்ணுகள்லாம் வெட்டாமலே விட்டு வச்சுருந்து மற்ற 4 மரங்களுக்கு வெட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதனுடைய விளைச்சலை நம்ம கண்கூடாகவே பார்த்துடலாம். சரியா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவில் இடைவெளி கொடுக்கும்போது வளர்ச்சி விகிதமும் அதனுடைய ஈணுகின்ற திறனும் அதிகம். நம்ம அதனால தான் 15 அடி இடைவெளியில் வாழையை வைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டுகளுக்காவது அந்த வாழை வந்து, வாழைத்தோ விவசாயி வந்து வாழையை புதைக்கிற வேலை, களை வெட்டுற வேலை, மருந்தடிக்கிற வேலை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ 4 வருஷத்துக்கு குறைச்சலாக ஒரு 8 தார் அல்லது 10 தாராவது எடுக்கணும் அவர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனுடைய மாதிரி தோட்டங்களையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். அதனுடைய அனுபவங்களை நம்ம தொடர்ந்து பதிவில் பார்ப்போம். நன்றி.